श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत् श्रीरत्नकारणमुपात्त तृतीयवर्णम् दैत्येन्द्रवीरशयनम् दयितोपधानम् देवेश यौवनगजेन्द्रकराभिरामम् ऊरीकरोति भवदूरुयुगम् मनो मे. முப்பத்தி 38வது பத்தியம், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய திருத்தொடைகள், துடை அல்லது தொடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தைஸ், அந்த தொடைகளை வர்ணனை செய்கிறார். இதுக்கு முன்னாடி 37ல் வந்து இந்த மேகலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டியானமோ அல்லது அந்த இடுப்பில் போட்டுக்கக்கூடிய ஒரு ஆபரண விசேஷம், அதை வர்ணித்தார். 36ல் திரு உந்தி, அதனுடைய அனுபவத்தை நாம் பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து அந்த மேகலை, அந்த இடுப்பு பகுதியில் அந்த மேகலையானது இருக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது அடுத்து எம்பெருமானுடைய அந்த திருத்தொடை. இப்போ இந்த பொதுவாக தொடைன்னு சொன்னால் கவிகள்லாம் வாழை மரத்துக்கு அதை ஒப்பிடுவா, அது ஸ்திரீயாக இருந்தாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி, கவிகளுடைய கன்வென்ஷன் வாழை மரத்தை தான் வந்து அந்த தொடையோட கம்பேர் பண்ணுவா. சுவாமியும் பகவத்யான சோப்பானத்தில் வரைச்சு காமாராமஸ்திரகதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் அப்படின்னு அங்கே சாதிச்சிருக்கார். காமாராம ஸ்திர கதலிகான்னு போட்டார். மன்மதனுடைய தோட்டம் இருக்கான், அந்த தோட்டத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய கதலி, கதலின்னா வாழைப்பழம். அப்போ அந்த வாழை மர ஸ்தம்பனா கட்டை தூண், அது மாதிரி எம்பெருமானுடைய தொடை அங்கே இருக்குன்னு சாதிச்சார். இங்கே சுவாமி விசேஷமாக அதுக்கு அந்த உபமையை விட்டுட்டு கஜேந்திர யௌவன கஜேந்திர கராபிராமம் போட்டுருக்கார். யா ஒரு யானை இருக்குது, அது அந்த யூத்தில் ப்ரைம் எஃபெக்ட்ஸ் யூத்தில் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அந்த யௌவனமே யானையை ஒப்பிடுறார். அந்த அப்படிப்பட்ட அந்த யௌவனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது அதனுடைய தும்பிக்கை. தும்பிக்கையானது தான் யானைக்கு ஒரு பலத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்ட ஒரு தும்பிக்கை மாதிரி இருக்கான். ஆனால் இப்போ இது ஏன் இப்படி போட்டாருன்னு யோசிச்சு பார்த்தா, சுவாமி தைத்த உபதானம்னு போட்டுட்டார். தைத்த உபதானம்னா தைத்தானா அவனுக்கு பிரியமானவர்கள், பிராட்டிமார்கள். உபதானம்னு சொன்னால் பில்லோ, தலையணை அல்லது கவுச் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை படுத்துட்டு அதாவது சாஞ்சின் படுத்துக்கிறதுக்கு. இப்போ அப்போ அந்த படுத்துக்க வேண்டிய வஸ்து வந்து கொஞ்சம் சாஃப்டாக தானா இருக்கும், ஹார்டாகவும் இருக்கணும் சாஃப்டாகவும் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக தான் படுத்துக்க முடியாது. அப்போ அதனால் அப்படி போட்டுட்டார்னு தோன்றது. அப்போ தெய்வோபதானம் போட்டுட்டார். ஆனால் இந்த சில வஸ்துக்கள் எப்படின்னு கேட்டால் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். உடனே தைத்தியேந்திர வீரசேனம் போட்டுட்டார். அரக்கர்கள்லாம் அவளுக்கு ஒரு படுக்கையாக இருக்கான். எம்பெருமானோட தொடையானது தைத்தியால் அசுரர்களுக்கும் ஒரு படுக்கையாக இருக்கான். எப்படிப்பட்ட படுக்கைன்னா வீரசயனம். வீரசயனம்னு சொன்னால் ஒரு போர்க்களம். ஆக்சுவலாக ஒரு உண்மையான க்ஷத்திரியனுக்கு போர்க்களத்தில் பிராணம் விடுறது தான் அவனுக்கு அது ரொம்ப வசதியான ஒரு விஷயம். அதனால் வீரசயனமாக இருக்கான். ஏன்னா இவன் தொடையில் வச்சுட்டு தான் அவன் துவம்சம் பண்ணிருக்கான். அது மது கைட்டபாலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹிரண்யகசிப்பாக இருக்கட்டும். அதே மாதிரி பகவத்யான சோப்பானத்துலேயும் அதே அர்த்தத்தை தான் அங்கே இருக்கார். க்ஷௌமாசிஷ்டம் கிமப்பி கமலா பூமி நீலோபதானம்னு அங்கேயும் உபதானம் பதத்தை பிரயோகப்படுத்தியிருக்கார். இப்படி சுவாமிக்கு எம்பெருமானுடைய அந்த தொடைகள் மீது ஒரு அனுபவம். மேலும் அந்த தொடை எப்படிக்குன்னு கேட்டால் ஸ்ரீரத்ன காரணம் போட்டுட்டார். ஸ்ரீரத்னம், ரத்னம்னு சொன்னால் சிறந்தது, கன்யா ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம்னு சொல்கிறோம், புராண ரத்னம்னு. இந்த இடத்துல யார் ஸ்ரீ ரத்னம்னு சொன்னால் அப்சரசர்களே ரொம்ப மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஊர்வசி. இன்ஃபேக்ட் அவள் பேர்லேயே அந்த சம்பந்தம் இருக்குது. ஊருன்னா தொடை, ஊர்வசி. அங்கிருந்து அவள் பிறந்து வசி எல்லாரையும் தன்னுடைய வசத்தில் கொண்டு போனாலும் வச்சுக்கலாம், அல்லது அதனுடைய இதை பண்டுத்தம் என்னன்னு பார்க்கணும். இருந்தாலும் சம்பந்தம் இருக்குது, ஊருன்ற சம்பந்தம் அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய துடைகள் இருக்கு, அது அரியனுடைய மனதை உள்ளத்தை தன்பால் ஈர்த்துக் கொள்கின்றதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு மேலோட்டமான அர்த்தம். மேலும் அது திருத்தீய வர்ணம், வைஷ்ய வர்ணமானது எம்பெருமானுடைய தொடலேருந்தா உண்டாச்சுன்னு ஸ்ருதி சொல்றது. அதுக்கு பிறப்பிடமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தொடைன்னு அர்த்தமானது போடுது. இப்ப இதுல தேவேஷன்ற பதம் தான் சம்போதன பதம். தேவேஷ தேவநாதனே ஊரி கரோதி, ஊரி கரோத்தின்னு சொன்னா ஏற்றுக்கொள்கின்றன அல்லது வசப்படுத்தி கொள்கின்றனன்னு தாத்பரியம். ஸ்ரீஸ்தியில கூட சுவாமி சாதிக்கச்சே ஊரி கர்த்தும் குஷல மகிழம் ஜேத்து மாதீன ராத்தீன் அப்படின்னு சாதிக்கிறார். அப்ப ஊரி கர்த்தம் அங்க சொல்லச்சே அங்க திடப்படுத்துறது அல்லது பெற்று கொடுத்தல் வசியப்படுத்தல்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்ப ஊரி கரோதி அப்படின்னு சொன்னா அதை ஸ்திரப்படுத்துறது அல்லது ஏற்றுக்கொள்கிறது. எதுன்னு சொன்னா பவத்து ஊரு யுகம், பவத்துன்னு சொன்னா அது பிராத்தி சமாசம் அது பவத்தகான்னு அர்த்தம் வந்ததுல உம்முடைய ஊரு யுகம், ஊருனா தொடை, யுகம்னா இரட்டை அல்லது அந்த இணை, உம்முடைய அந்த இரு தொடைகள் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல யுகம்னு போட்டுட்டா அது சிங்குலர் ஆயிடும், அதனால அது அந்த ஊரு யுகமானது ஊரி கரோத்தி. எது ஊரி கரோத்தின்னு சொன்னா மே மனஹா, என்னுடைய மனதை. ஏன்னா தியானத்துக்கு இந்த அனுபவமே தியானத்தினால ஏற்பட்டது தான். அப்போ என்னுடைய மனதை உள்ளத்தை தன்பால் ஈர்க்கின்றது. இது எப்படிப்பட்ட ஊரு, எப்படிப்பட்ட தொடைன்னு கேட்டால் அதுக்கு மேலே விசேஷங்கள் சாதிக்கிறார். ஸ்ரீரத்ன காரணம், ஸ்ரீரத்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஊர்வசி, ஊர்வசியானவள் அங்கேதான் அவளுக்கு பிறப்பிடமாக எம்பெருமானுடைய தொடை இருக்குதுன்னு. ஏன்னா அழகு அழகாக இருக்கிறதுலேருந்து தோன்ற முடியும் அதற்காக. அப்புறம் உபாத்த திருத்தீய வர்ணம், உபாத்தன்னு சொன்னால் இது இது ஒரு படைத்தல். திருத்தீய வர்ணம்னு சொன்னால் அந்த வைஷ்ய வர்ணம், அந்த வைஷ்ய வர்ணத்தை படைத்த இடமா இருக்கு எம்பெருமானுடைய ஊரு. ததசிய ததஸ்தே வைஷ்யான இதில் ஸ்ருதி ஸ்ருதி இருக்கு. அப்படி எம்பெருமானுடைய தொடையை திருத்தீய வர்ணத்தை படைப்பதற்கு காரணமாக பிறப்பிடமா இருக்கு. அதற்கு மேல தைத்தியேந்திர வீரசயனம், தைத்தியன்னு சொன்னா அசுரர்கள், இந்திரன் சொன்னா அதுலயே அவள சிறப்பு அதுல சிறப்பா இருக்கக்கூடியவ. மது கைட்டபன் இரண்டு கட்சிக்கும் நமக்கு தெரியும் நன்னாவே. நரசிம்ம அவதாரத்துல அவனை மடியில போட்டு படுக்க வச்சிட்டார் அப்படியே வதம் பண்ணார். அப்ப அவனுக்கு அது வீரசயனமா இருக்கான். வீரசயன்ற பதத்தை நம்ம மகாவீர வைபவத்தையும் ஸ்மரிச்சுக்கலாம். விகத பய விபூத பரிபிருட விபோதித வீர சயன சாயித வானர பிரதநௌகான் சாதிக்காரங்க. அதாவது வீரசேனம்னா அங்க போர்க்களம், சாயித்தன கொல்லப்பட்டாங்க அந்த வானர கூட்டம் இருக்கு அது மொத்தத்தையும் இந்திரனை விட்டு திருப்பியும் அவர் அவைகளுக்கு உயிர் மறுபடியும் அவளுக்கு கிடைக்க பண்றார் அந்த இடத்துல. அதனால அந்த வீரசயன, வீரசயன இப்ப எம்பெருமான தொடைய இவாளுக்கு ஒரு போர்க்களமா எடுத்தா அங்கேயே இங்கேயும் இல்லை வெளில எங்கேயும் போவான் அவனை விட்டு தொடையிலேயே வச்சு அவளை வதம் பண்ணிட்டான். அப்படி தைத்தியேந்திர வீரசயனமா இருக்கக்கூடிய ஊரு துவயம் அதாவது ஊரு யுகம். அப்புறம் தைத்தோபதானம், தைத்த தைத்தனாலே பிரியமான அர்த்தம். தைத்த புள்ளிங்கத்திலையும் போகலாம், தைத்தான்றது ஸ்ரீலிங்கத்திலையும் போகலாம். இங்க தைத்தா உபதானம் சந்தினால தைத்தோபதானம் ஆயிடுது, இது குணசந்தி. அப்ப எம்பெருமானுடைய பிராட்டிகளுக்கு இது அழகான ஒரு தலையணையா இருக்கான் இவன் எம்பெருமானுடைய தொடை. அதற்கு பிறகு அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா யௌவன கஜேந்திர கராபிராமம், யௌவனம்னு சொன்னா அந்த யூத் அந்த வாலிப பருவம், அதுவே ஒரு கஜேந்திரனா இருக்கான். கஜே மட்டும் இல்ல கஜேந்திரன் பெஸ்ட் ஆஃப் எலிஃபன்ஸ், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யானை. அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா வாலிபம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம, அந்த யானை இடமும் அந்த காளை அவைகளிடத்துல தான் அந்த வாலிபத்தினுடைய இதை மிடுக்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கர அபிராமம், அபிராமம் சொன்னா அழகு, லோகாபிராமம் ஸ்ரீராமம் சொல்றோம் லோகத்துக்கே அழகா இருக்கக்கூடிய. அப்ப கர அபிராமம் சொன்னா அப்படிப்பட்ட ஒரு துதிக்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊரு யுகம். அது என்ன பண்றதுன்னு கேட்டா மே மனஹா ஊரி கரோதி, என்னுடைய மனதை தன்பால் ஈர்க்கின்றது அல்லது ஏற்றுக்கொள்கிறதுன்னு ஒரு அனுபவம். ஒரு தர அமைத்த பார்த்தோம்னா தேவேஷ ஸ்ரீரத்ன காரணம், உபாத்த திருத்தீய வர்ணனம், வர்ணம் தைத்தியேந்திர வீரசயனம் தைத்தோபதானம் யௌவன கஜேந்திர கராபிராமம் பவதூயுகம் மே மனஹா ஊரி கரோதி. தேவேஷ தேவநாதனே தெய்வநாயகனே ஸ்ரீரத்ன காரணம். காரணம்னு சொன்னால் அந்த இடத்துல படைத்தலுக்கு ஹேத்துவாக இருக்கு. ஊர்வசி அதாவது ஸ்ரீரத்னம், அவள் பிறப்பதற்கு மேலும் பல, அவள்னு சொன்னால் வேற ஸ்திரீகளும் இருக்கலாம், அப்சரா ஸ்திரீகளாக இருக்கலாம், அவளோட பிறப்பிடமாக இருக்கு, அழகுக்கு காரணமாக இருக்கு. உபாத்த திருத்திய வர்ணம் சொன்னால் அந்த மூன்றாவது வர்ணம் இருக்கே அதை அவை அவை அவற்றை அதை படைத்தனவாக இருக்கக்கூடிய உம்முடைய தொடை இரண்டும். தைத்தியேந்திர வீரசயனம் அசுர தலைவர்கள்லாம் இருந்திருக்கா, அவளுக்குலாம் இதுவே ஒரு போர்க்களம் ரணகலமா இருந்ததா எம்பெருமான தொடை. அப்புறம் தைத்தோபதானம் பிராட்டிமார்களுக்கு அதே சமயத்துல ஒரு தலையணையா இருக்கான், பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய தலையணையா இருக்கான் அவ வச்சுட்டு படுத்துக்கிறதுக்கு. யௌவன கஜேந்திர கடாபிராமம், யௌவனம்னா அந்த இளம் பருவம், அந்த பருவமே ஒரு மகத்தான யானை மாதிரி இருக்கு, கஜேந்திரனா இருக்கு. அப்ப அப்படிப்பட்டதுக்கு யானையினுடைய தும்பிக்கை மாதிரி எம்பெருமானுடைய அழகா இருக்கான், அழகான தும்பிக்கையா இருக்கக்கூடிய பவதூரு யுகம் உம்முடைய இரண்டு தொடைகள் இருக்கின்றனவே, அல்லது தொடை இரண்டும் மே மனஹா மம மே மனஹான்றது இந்த தித்திய பக்தி ஏக்க வச்சனம். ஏன்னா மனஹ மனசி மனாம்சி மனஹ மனசி மனாம்சி நபும்சகலிங்க சப்தம் அது. மனஹன்னு சொன்னா ரெண்டு விபக்தி இருக்கலாம், இந்த இடத்துல அது தித்திய பக்தி. என்னுடைய மனதை ஊரி கரோத்தி, ஊரி கருத்துன்னு சொன்னா ஏற்றுக்கொள்கின்றது அப்படின்னு அர்த்தமாகிறது. இந்த இடத்துல இதான் 38வது பத்தியத்தில் இருக்கக்கூடிய அனுபவம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.